లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహదస్తరితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాన్నా అన్యా సహస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవత పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతజా దేవ్య పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర విద్యుత్తునుడియ உபன்யாசத்துல நேற்றைக்கு சீதா கல்யாணம் பார்த்தோம். அந்த சீதா கல்யாணத்தினுடைய தொடர்ச்சியே இன்றும் நாம பார்க்கலாம். பிராட்டியுடைய கல்யாண வைபவமா இருக்கிறபடினால இன்னைக்கும் அது தொடர்றது. சுவாமி தேசிகன் பரிஹிருத்த நிக்கில நரப தீவாரான ஜனக துகித்ரு குச்சதாவிகாரான சமுச்சித கரதலா. அந்த சூர்ணிகையினுடைய ஒரு உபன்யாசம். அந்த சூர்ணிக்கையில சீதாதேவியினுடைய கல்யாணத்தை விஸ்தரமா பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான கல்யாணம். நேத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் பர்யந்தம் சொன்னோம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிங்கிருணீஸ்வ பாணினா. பெருமாள் கையை பிடிச்சி பிராட்டியினுடைய கையையும் பற்றிக்கொள் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றார். ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதாக ஒரு ஸ்லோகம் பாணிங்கிருணீஸ்வ பாணினான். அதற்கு மேல பார்க்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. முதல் முதல் பிராட்டியினுடைய திருக்கரங்களை பற்றி பெருமாளுக்கு பெருமாளிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ பிரதீச்சை நாம் பத்ரம் தே பாணிங்கிருணீஸ்வ பாணினாம். எப்பேற்பட்ட ஸ்லோகம். இயம் பிரதிகிரிய இயம் சீதா மம சுதா, இந்த சீதையானவள் என்னுடைய பெண். சகதர்மச்சரி தவ, உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமாக இருக்கக்கூடியவள் அவள். பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பாணிங் கிருணீஸ்வ பாணினா, இவளை பார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ மையிட்ட கண்ணால இவளை பார்க்கணும். அப்படி பார்த்துண்டால் பாணிங் உனக்கு மங்களம் உண்டாகும். பாணிங் கிருணீஸ்வ பாணினா, உன் கையால் இவருடைய கையை பற்றிக்கொள். அன்யோன்யம் அபிவீக்ஷதே அபிவீக்ஷேத. இதுலதான் பரஸ்பரம் ஒரு அன்யோன்யம் தெரிகிறது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பிராட்டியினுடைய ஒரு சௌந்தரிய லாவண்யத்தையும் பெருமாளுடைய ஒரு தேக காந்தியும் நாம நினைச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உடம்புலையும் சரி நம்முடைய மனசுலையும் சரி எந்த விதமான கஷ்டங்களுமே இருக்காதுன்னு பெரியவாள் சொல்றா. இந்த ஸ்லோகத்தை நாம் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தால் ஜனகன் கன்யாதானம் பண்றான். எப்பேற்பட்ட ஸ்லோகம்னு பெரியவாள் கொண்டாடுறா. திருக்குடந்த ஆண்டவன் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை சொல்லி. இந்த ஸ்லோகத்துக்கு 108 அர்த்தம் இருக்கு அப்படின்னு பெரியவாள் சொல்லியிருக்கலாம். 108 அர்த்தம் இருக்குன்னு பெரியாண்டவன் சாதிச்சாராம். பெரியாண்டவன் சாதிக்கச்சு இதே அந்த காலத்துல ஒருத்தர் எழுதியிருக்கார். இப்ப அது அந்த புத்தகம் இப்போ உபலப்தமா இல்ல, கிடைக்கல நமக்கு. சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் அப்படின்னு ஒருத்தர், பிரசித்தமான வித்வான். கும்பகோணத்துல பிரிண்ட் போட்டிருக்கான்னு திருக்குடந்த ஆண்டவனே சாதிக்கிறார். அடியேனும் பல இடங்கள்ல தேடி பார்த்தேன், அந்த புஸ்தகம் கிடைக்கல. அடியேன் கிரந்தாட்சரத்துல இருக்கக்கூடிய புஸ்தகம், இயம் சீதா ஸ்லோகார்த்தகானே புஸ்தகத்துடைய பேர். அதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்காக. இயம் சீதா மம சுதா, இந்த சீதை தாண்டா என்னுடைய பொண்ணுன்னா, சகதர்மச்சரி தவ, உன்னோட கூடவே கடைசி பர்யந்தம் தர்மச்சரணம் பண்றதுக்காகவே இவள் அவளோடும் அவதரித்திருக்கிறாள். ஏனாம் பிரதீச்ச, இவளை வாங்கி கூடான், நீர்தான் தானம் பண்ணலையே, நான் எப்படி வாங்கிக்கிறதுன்னு கேக்குறான் பெருமாள். அப்படி கேக்குறியா? ஏற்கனவே எண்ணிதா இருந்தா தானே தானம் பண்றதுக்கு, நான் ஏன் தானம் பண்ணணும் உனக்கு? ராகவோத்பவே சீதா, ராகவனுக்காகவத்தானே அவள் உண்டாயிருக்கா, அதனால வாங்கி கொடான்னாரான் ஜனகன் ராமனை பார்த்து. பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினான், கைய பிடிச்சு விடான், பாணிகிரகணம் பண்றான். பாணிகிரகணம் பண்றதுன்றது ரொம்ப வசதியான காரியம். கல்யாணத்துல எங்கேயுமே திருமாங்கல்ய தாரணம் சொல்லப்படல, பிராச்சீன பத்தத்தில வேத மந்திரங்கள்லாம் இல்ல, பின்னாடிதான் முனிவர்களால் ஏற்றப்பட்டது ஒரு கட்டுப்பாட்டுக்காக. ஆனால்தான் ராமாயணத்தோட பாணிங்கிரணீஸ் வேண்டாம், கையை பிடிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அக்னி சாட்சியாக கையை பிடிச்சுக்கணும். லாஜஹோமம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அசாத்தியமான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாணிகிரகணத்துக்காக கிரக பிரீத்தி எல்லாம் பண்ண சொல்றா, எந்த கிரகத்துல எப்படி தோஷம் வந்துருமோ அப்படின்னா இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாணிகிரகணம் பண்றதுன்றது அவ்வளவு சாமான்யம் இல்ல. இந்த காலம் மாதிரி நம்ம நினைச்ச கூடாது, பாணிகிரகணத்தெல்லாம் அவ்வளவு வசந்தது இல்லையா? ஏ கிரகா சுபே திரஸ்தானேஷு ஸ்திதாக தேசாம் கிரகானாம் ஆனுகூல்ய சித்தியர்த்தம் ஏ கிரகா சுபஸ்தானேஷு ஸ்திதாக தேசாம் கிரகானாம் அத்தியந்த சுப பிரதாத்திருத்வ சித்தியர்த்தம் எத்கின் ஜதிகிறன் நிதானம் கரிசேன்னு இத மாதிரி சொல்லியே கிரகானாம் ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகானாம் ஆனுகூல்ய சித்தியர்த்தம்னு சொல்லணும்ன்றா கல்யாணத்துல. இந்த காலத்துல யார் சொல்ல போறா இதெல்லாம் தோன்றது நமக்கு? இதெல்லாம் சொன்னா நான் ஜனகன் ராமாயணத்துல வருது. இயம் சீதா, விஸ்வாமித்திரர் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டிய, புறப்பட்ட பிறகு இந்த சீதையத்தானே நீ ரிஷிகள்லாம் வர்ணிக்க வர்ணிக்க சீதைய பார்க்கணும் சீதைய பார்க்கணும்னு நினைச்சுட்டே வந்திய, அந்த சீதை இவள் தான். இயம் சீதா, இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ, நானும் உன்னுடைய தகப்பனார் தசரதருக்கு சமமான வம்சத்துல வந்தவன், ஆகையினால நான் ஒரு பெண்ணை பெற்றிருக்கேன், இந்த பெண் என்னுடைய பெண். இயம் சீதா, இந்த பெண் இருக்காளே இவள் என்னுடைய பெண், உன் கூட வந்து தர்மச்சரணம் பண்றதுக்காக வந்திருக்கா, அதனால பார்த்துக்கோ. மங்களம் உண்டாகட்டும் அபத்ரம் தே பாணிங்கிரணீஸ்வ பாணினான். சீதையும் ராமரை பார்க்கிறார், ராமரும் சீதையை பார்க்கிறார். திருஷ்டி பட்டு போறதேன்னு பத்ரம் தேன்னு சொன்னார் ஜனகனே. ரெண்டு பேரும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கா பார்க்கறதுக்கு, அந்த அளவுக்கு இருக்க அப்படின்னா திருஷ்டி பட்டு போறதேன்றா. அப்படி பண்ணும்போது விரிவா சொல்ற வியாக்கியானத்துல லாஜஹோமம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். லாஜஹோமம்ன்றது பெரிய ஹோமம். ஆண்டாளே சொல்றார், எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்டக்கனா கண்டேன் தோழினான்னு லாஜஹோமத்துல வாரணமாயிரத்துல லாஜஹோமம் பண்ற விசேஷத்தை ஆண்டாளே எடுத்திருக்கான். அந்த அளவுக்கு லாஜஹோமம் நடக்கிறது. லாஜஹோமம் முடிஞ்ச உடனே சப்தபத்தின்னு ஒண்ணு பண்ணுவான், ராமன் சீதாதேவியினுடைய திருவடியை பற்றி கொண்டு சப்தபதி பண்றான். தேசிகன் சாதிக்கிறார் இந்த இடத்துல, ரொம்ப அழகான விஷயம் தேசிகன் சாதிக்கிறது. அக்னியை பிரதட்சணம் பண்ணிட்டு வரா, பிரதட்சணம் பண்ணச்சே தேசிகன் எழுதுறாரு, இத ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது த்வே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது திரிணி விரதாய விஷ்ணுஸ்வான் நேத்து அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மந்திரங்கள் வரும். அத ராமன் சீதையை பார்த்து சொல்றாரா, உன் காலை முதலடி எடுத்து வைக்கிறேன், நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன், பின்னாடி விஷ்ணு வந்து உன்னை காப்பாத்துவார். உன் அடியை ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறேன், விஷ்ணு பின்னாடி வந்து காப்பாத்துவார். உன் மூணாவது அடி எடுத்து வைக்கிறேன், விஷ்ணு வந்து உன்னை பின்னாடி இருந்து காப்பாத்துவார்னு ராமன் சொல்றான். ராமன் சொன்ன உடனே சீதை சிரிச்சாலாம், அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே அடி எடுத்து வச்சாலாம். ராமனும் சிரிக்கிறாராம். ராமாயணத்துல வருது, வசிட்டர் கேட்டாராம், எதுக்கு சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் கேட்டாராம். நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மந்திரத்தையும் நான் தப்பா சொன்னதில்லை, ஏன் நீ சிரிக்கிற, வேற மந்திரத்தை பரிகாசம் பண்றியான்னு. ராஜா போய் சிரிக்கலாமா இதன்? அது ராமன் சொன்னாராம், அதுக்காக சிரிக்கல சுவாமி, நான் தேசிகன் எழுதுறார், நீர் சொன்னீரே ஒரு மந்திரம், சீதை உன் பின்னாடி விஷ்ணு வந்து ரட்சிப்பான். நான் தான் முன்னாடி நிக்கிறேன், மகாவிஷ்ணு ஸ்வரூபத்துல நான் தானே விஷ்ணு, நான் தான் முன்னாடி நிக்கிறேன், பின்னாடி எந்த விஷ்ணு வந்து காப்பாத்துவான்னு தெரியலையேன்னாராம் தேசிகன். தெரியலையேன்னு கேக்குறான் ராமன் கேட்டதாக தேசிகன் கேக்குறான். அன்வேத்து விஷ்ணு, விஷ்ணு தான் முன்னாடி போறான், பின்னாடி ஏன் வருவான் விஷ்ணு? அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகா நடக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரா ஆசீர்வாதம் பண்றா. ஆசிபிப்புரைத்வாச்ச ஜகாம உத்தர பர்வதம், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த விஸ்வாமித்திரர் ஆசீர்வாதம் பண்ணி தீர்காயுஷாக தீர்க்க சுமங்கலிகளா இருக்கணும்ன்றது ஆசீர்வாதம் பண்ணி பெருமாளையும் தம்பிகளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வடக்க ஹிமவத் பர்வதத்துக்கு போயிட்டார்னு சொல்றான். அதுக்கு பின்னாடி எங்கேயுமே விஸ்வாமித்திர சரித்திரம் இல்லை. இந்த கல்யாணத்துல ஒரு அற்புதமான விசேஷம் இருக்கு. பிராட்டி பெருமாள் கல்யாணத்துல, கல்யாணத்துல எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணலாம்னு வசிஷ்டர் சொன்ன உடனே ராஜாக்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றா, பிரம்மருத்ராதி தேவதைகள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றா. பிரம்மா என்ன, பிரம்மாவை பார்த்து வசிஷ்டர் கேக்குறார், நீர் என்ன ஆசீர்வாதம் பண்ண போறேன்? எங்கிட்ட இருக்கக்கூடிய அக்ஷமாலையை நான் ஆசீர்வாதம் பண்றேன்றார். பெருமாளுக்கு அக்ஷமாலையை கொடுத்தார். சிவபெருமான் வந்தார், நீர் எது ஆசீர்வாதம் பண்ண போறேன்? வசிஷ்டர் கேட்டாரா, சிவபெருமான் சொன்னார், எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் யானை தோலை போத்தின்னு இருக்கேன், நாகாபரணம் தான் போட்டு இருக்கேன், விபூதி தான் பூசிட்டு இருக்கேன், என்கிட்ட வெள்ளி பாத்திரம்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எதை ஆசீர்வாதம் பண்றதுன்னு கேக்குறாரு. உடனே எதையாவது ஒன்று ஆசீர்வாதம் பண்ணும்னு வசிஷ்டர் சொல்றாராம். அதுக்கு உடனே பிராம் சிவபெருமான் சொல்றார், நான் திரிபுராசுர சம்ஹாரம் பண்ணிருக்கேன், அதுவும் என் சிரிப்புனால பண்ணிருக்கேன், அந்த சிரிப்பை நான் வச்சுட்டு இருக்கேன், அது எல்லாத்தையுமே எரிச்சிடும், அதை நான் பொண்ணுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கறேன். சீதா பிராட்டியினுடைய கல்யாண மகோத்சவத்துல கைலாசாதிபதியா இருக்கக்கூடிய பார்வதி காந்தனான பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்றார். எது ஆசீர்வாதம் பண்றார் சீதாதேவிக்கு? என்ன ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பெரியவாள், மந்தஹாசத்தை ஆசீர்வாதம் பண்ணாலும், அந்த மந்தஹாசத்தை வாங்கி வச்சுடலாம் கடைசி பர்யந்தம். ஏன்னா பெரியவாள் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணா வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதை வாங்கி வச்சிருந்தாலும் எங்க அதை நிரூபிச்சு காட்டுற அப்படின்னா, சிவபெருமான் பண்ண மந்தஹாசத்தன்னு கேட்டால், சுந்தரகாண்டத்துல ராவணன் வந்து மிரட்டுறான் ஹனுமான் மேலேந்து பாத்துட்டு இருக்காரு சிங் சிவா விருட்சத்துல இருந்து, அப்ப கீழே வந்து மிரட்டுறான் ராவணன். அப்ப சொல்ற திருணமந்திர தக்கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா, சுசிஸ்மிதா மந்தஹாசத்தோட ராவணனுக்கு உபதேசம் பண்றான்ற. அந்த மந்தஹாசம் உபதேசத்துக்கும் பயன்படும், அந்த மந்தஹாசன் ராவணனை எதிர்க்கிறதுக்கும் பயன்படும்ன்றது தான் அங்க வியாக்கியானமே. அந்த இடத்துல பெரியவாள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருப்பான். அப்படி இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவன், இயம் சீதா இந்த பொண்ணு என்னுடைய பொண்ணு, லோகத்துல எல்லாரும் கன்னியாதானம் பண்றா, யாராவது ஒருத்தர் கன்னியாதானம் பண்ணிச்சு இந்த பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு பண்றாள். கல்யாண பொண்ணுன்னு நன்னா தானே தெரியும், விலட்சணமா நகைகள்லாம் போட்டு இருப்பாரு, நன்னா தானே கல்யாண பொண்ணை பார்த்தா தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் எதுக்கு இயம் சீதா மம சுதான்னு சொன்னார்? இந்த பொண்ணு என் பொண்ணுன்னு சொன்னமான, இவ்வளவு தூரம் செலவழிச்சு ஜானுவாசம் பண்ணி எல்லாம் பண்ணி கல்யாணம் ஆகி நிச்சயார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆறுது, வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க போறேன், தான் பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ண போறார் அப்படின்னு கேள்வி ஒரு மொழி. இந்த இடத்துல ரொம்ப அழகா பெரியவாள் சாஸ்திரத்துல எவ்வளவோ வர்ணிச்சிருக்கா இந்த ஸ்லோகத்தை. ஜனகன் கன்னியாதானம் பண்றான், இந்த பொண்ணு இயம் சீதா, இயம்ன்றதுக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்ற, இது வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றா, அபரிச்சேத்ய லாவண்யாதிக்கம் பிரத்யக்ஷேன தரிசேதி ராகவாயன்னு சொன்னார் சீதரிய வியாக்கியானத்துல. அபரிச்சேத்ய லாவண்யாதிக்கம், இவளுக்கு இவ்வளவுதான் அழகுன்னே சொல்ல முடியாது, நீ மனசுல இவ்வளவு நாள் சீதையை பார்க்கணும்னு நினைச்சிருந்திய ராவணா, ராமா சமைக்கணும், ராமா நினைச்சிருந்திய அது வந்து அவளுடைய அழகு சாதாரண இல்ல. இப்ப பாரு, கண்ணெதிர பாரு, அவளுக்கு எவ்வளவு அழகு இருக்கு பாரு. பிரத்யக்ஷத்தினால காட்டுறாரு, இவ்வளவு நாள் நீ எதையோ நினைச்சிருந்த சீதையை பத்தி இப்ப எவ்வளவு அழகா இருக்கா பாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோ. பிரத்யக்ஷ கதம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்துல இயம்ன்றதுக்கு. இயம்னா வியாகரண சாஸ்திரத்துல பிரத்யக்ஷ கதமா இருக்கக்கூடிய வஸ்துக்கு இயம் அப்படின்னு. கண்ணெதிரே இருக்கிறதுக்கு இயம் சப்தசிய பிரத்யக்ஷத்வேன பிரத்யக்ஷாவ சின்னே சக்தின்னு சொன்னா தர்க்கசாஸ்திரத்துல. இயம் சப்தசிய பிரத்யக்ஷத்வாவ சின்னே சக்தி. அப்ப பிரத்யக்ஷமா காட்டக்கூடிய வஸ்துக்கு இயம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பெருமாள் கேட்கணும், நான் அழகு இல்லையா, அவன் மட்டும்தான் அழகு அப்படின்னு. ரூப ஔதாரிய குணைப்பும் சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் இதி கரிதம் பவந்தம் அபிரூபேண மோக எதி மமசுதா இயம். ஆண்களே வெட்கப்படுற அளவுக்கு உம்முடைய அழகு இருக்கு, அதை நான் தப்பு சொல்லல. பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் சொல்லியிருக்கா. ஆனாலும் உன்னையும் அழகாலே ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இவளுக்கு இருக்கு. மோகயதி மமசுதா இயம், யாரு உன்னையும் பவந்தமபி மோகயதி. அதான் பிராட்டிய சொல்லுவா, சொல்லும் போது பெரியவாள் சொல்லுவா, அருளாலே ஆட்டி வைப்பாள், அழகாலே ஆட்டி வைப்பாள். அருளாலே ஆட்டி வைக்கிறவன் நம்மளே எல்லாம் அருளாலே ஆட்டி வைப்பாள், அழகாலே பெருமாளே ஆட்டி வைப்பாள்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட இயம் அப்படின்னு. அப்போ இவ என் பொண்ணு, எல்லாத்து பொண்ணு போல இவ கிடையாது. இந்த பொண்ணுடைய அழக பார்த்துட்டு தனுர்பங்கம் பண்றதுக்காக எத்தனையோ தேவர்கள் வந்தா, எத்தனையோ மகாராஜாக்கள் வந்தா. அப்படி வந்த இல்ல, எத்தனையோ பேருக்கு நடுவுல நீ ஒருத்தன் இவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இயம் சீதா, அப்படிப்பட்ட பெருமை வந்தவள் இவ. சாதாரண பொண்ணு அவள், இவள் சாதாரண பொண்ணே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது இவோ. எப்பேற்பட்ட பொண்ணு இவோ, எங்க இருந்தோ வந்திருக்காரு. எல்லா எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ தேவர்கள்லாம் வந்து சிவப்பு தனுஷ பங்கம் பண்ண முடியாமல் தோத்து ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து இவளோட சிவ தனுஷ பங்கம் பண்ணி இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேனா, இவள் எப்பேற்பட்டவளா இருப்போம். இயம் சீதா, நீ சித்தாசிரமத்திலிருந்து கிளம்பி வந்திய, உன்னை சித்தாசிரமத்திலிருந்து கூட்டிட்டு வந்தார விஸ்வாமித்திரர். சீதா விவாகத்தை பிரஸ்தாபிச்சு கூட்டிட்டு வந்தாரு. தனுச காண்பிக்கலான்னு விஸ்வாமித்திரர் சிஷ்யாலாம் சீதா அவ்வளவு அழகு இவ்வளவு அழகுன்னு சொன்னாலே, அப்படியானா அந்த பொண்ணை பார்க்கணும் பார்க்கணும்னு மனசுல சந்தோஷத்தோட தானே நீயும் வந்திருப்ப. ராமா, அந்த சந்தோஷத்தோட வந்திய, அந்த சந்தோஷம் எல்லாம் இன்னைக்கு சபலமாச்சு. இவள் தான் என்னுடைய பொண்ணு சீதான். கல்யாண மண்டபம் எப்பேற்பட்ட கல்யாண மண்டபம், ரத்னமயமா இருக்கு அந்த மாளிகை. பெரிய திருமொழியில சொல்றார், படியடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பண்மணிகளின் ஒளியால் விடிபகல் இரவென்று அறிவது அறிவது அறிவறிதாய திருவெள்ளி எங்குடியாதுவே. எது விடியறதுன்னு தெரியல, எது பகல்னு தெரியல, எது ராத்திரின்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. திருவெள்ளி எங்குடி தேசம் அப்படி இருக்கா, ராமனுடைய திவ்ய தேசம் அது. ராமன் தர்பாசனத்துல சயனிச்சு இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அது. அந்த திவிதேசத்துல சாதித்தா போல இங்க ரத்னமயங்களா இருக்கு. எங்கெங்கயோ பாக்குறியே ரத்னமயமான ஸ்தம்பங்கள்ல சீதையோட அழகு எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்கிறது. அந்த இடத்துல பார்த்தா கண்ணாடி அறையில பெருமாள் சேவை சாதிக்கிறா போல சீதை எல்லா ரத்னங்கள்லயும் சேவை சாதிக்கிறா ராமனுக்கு. அந்த சீதையை பார்த்து பிரமிக்கிறான் ராமன். பிரமிக்காதப்பா, எம் சீதா என் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு, இவதான் என் பொண்ணுன்றான் ஜனகன். இங்க பாருப்பா ராமான்றான். ஏன் சுவாமின், எனக்கு சீதைய தெரியலையா, நான் தான் பாத்துட்டு இருக்கனே. அப்படி இருக்கும்போது எனக்கு போய் தெரியலே தெரியலன்னு காண்பிக்கிறேன்னு கேக்குறியா. வித்யுத் ஸ்புரணவத்து பிரதிபாதி இயம், பெரியவாள் சொன்ன மின்னல் மாதிரி பிரகாசிக்கிறாளாம் சீதை. ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரகாசமானது எதிர இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. மாகன் சொல்றான், நாரதர் கீழே இறங்கி வராறான் கிருஷ்ணனை பாக்கிறதுக்காக சிசுபாலகத்தை சொல்றான். விவாதிதாக்கிருதி, நாரதர் கீழே இறங்கி வர்றார். கீழே இறங்கி வரும்போது கிருஷ்ணனுடைய பேரங்கள்லாம் சொல்றா, மேலிருந்து ஒரு தேஜஸ் வருதுன்றா. கொஞ்சம் இறங்கி வர குறை இறங்கி இறங்கி வர வர பார்த்தால் ஏதோ ஒரு உருவம் வருதுன்னாலும், கீழே இறங்கி வீணையெல்லாம் பார்த்தான், மகதீன்ற வீணையெல்லாம் வச்சுட்டு வர்றார். வந்தவுடனே நாரத இத்ய போதி சகம் மாக கவி சொல்றான், மாகன் சிசுபாலத்துல சிசுபால வருதத்துல அப்படிப்பட்ட ஜோதிஷ் போல இருக்கா சீதா பிராட்டி. எல்லா இடத்திலயும் பார்த்தால் பெருமாளை தான் ஜோதி சப்தமா சொல்றான், ஆனால் இங்க பிரிவால் பிராட்டிய ஜோதி சப்தமா சொல்றான். நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீந்த பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்றறிந்தான் நேமியும் எங்கையுளதே குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உரு எண்ணெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவதே அறிவர் அறிதே. அறிவது ரொம்ப அரிது பிராட்டியினுடைய ஒரு பெருமையை. பெருமாள் சொல்லிருக்கு, பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியத்தேன் தம் தேவாக ஜோதிஷாம் ஜோதிஷின்லாம் சொன்னார். அப்பேற்பட்ட ஜோதிஷ்கெல்லாம் ஜோதிஷ் யாருன்னா பிராட்டி தான். எப்படி பண்ணாங்க, எப்படி இருக்கா ஓடுனா, இப்போ தரிசன சமய வித்யு ஸ்புரணம் இவ இயம் ந ஸ்புரதி அதேவ இமாம் தரிசியாமி இயம் சீதான்னு சொன்னா பெரியவாள் வியாக்கியானத்தை. பார்க்கும்போது இவள் மின்னல் மாதிரி பிரகாசிக்க மாட்டா, இவள் மின்னல் போல பிரகாசிப்பவள்ன்றதை காட்டுறதுக்காகத்தான் நான் உனக்கு எம் சீதா என்னுடைய பெண் சீத்தை பார்த்துக்கோன்னு நான் சொன்னேன். விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி நித்தியவேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினேன்னு சொன்னாலே, உன்னுடைய அபிருத்தக் சித்தமான ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்குன்னா அது இந்த சீதை தான். ராமனைய சீதையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டே விஷ்ணு புராணத்தெல்லாம் எதா சர்வகதோ விஷ்ணு ததைவ இயம் திஜோத்தமான்லாம் சொன்னாலே விஷ்ணு புராணத்துல, அந்த சொன்னதெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த சீதையை பத்தி தான் சொன்னோம், இந்த சீதை தான் அங்க சொன்னதெல்லாம். அப்படி அப்படிப்பட்டவள் தான் இந்த சீதை, ஆகினால அதை பாரியோடி. சீதா உன் நீ பெருமையா நினைச்சிட்டு இருக்கலாம், பகீரதன் பகீரத பிரயத்னப்பட்டு கங்கையை இங்க பூலோகத்துக்கு கொண்டு வந்தான், ஆனால் தான் பகீரத்தின்னு அதுக்கு பேரு. அதுபோல இந்த தனுர்பங்கம் பண்றதுக்கு, இந்த தனுச பங்கமடைய வைக்கிறதுக்கு நான் அவ்வளவு சிரமப்பட்டுட்டா ராமா இத்தனை நாளான்றான் ஜனகன். எத்தனை ராஜாக்களை கேட்டேன் தெரியுமா, எத்தனை பேர் வந்துட்டு திரும்பி போயிருப்பா தெரியுமா, அவ்வளவு சிரமப்பட்டேன் இந்த தனுச பங்கம் பண்றதுக்கு. நீ க்ஷண மாத்திரத்துல பண்ணிட்டேன், யார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, கங்கையை எப்படி உன் வம்சத்துல வந்த பகீரதன் கஷ்டப்பட்டு கீழே கூட்டுனு வந்தானோ அது மாதிரி இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே நீ வந்து இந்த வில்ல பங்கம் பண்ண. சீதா சப்தத்துக்கு கங்கானே ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கன்னா கங்கா சப்தத்தினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லும் பொழுது பாலகாண்டத்திலே சொல்ற 43வது சர்க்கத்துல கிளாதினி பாவினி நளினி சுசக்ஷுகு சீதா சிந்து அலகநந்தான்னு சொல்லியிருக்காரு 7 பேர்ல. அதுல சீதான்னு ஒரு திருநாமம் கங்கைக்கு இருக்கு. உன் குலத்தை உன்னுடைய ஆக்கனா யாருனா சீதை தான். உன் குலம் உன்னது ஆக்கி உயர்ப்புகள் உறுத்தி ஆய தன் குலம் தன்னது ஆக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்று ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என் இனி செய்வது எம்மோய். திருவடி தொழுத படலம்னு சொல்லிட்டு உன் குலம் உனதாக்கின்னு கம்பன் சொல்றான், சுந்தரகாண்டத்துல சொல்றான். அதை இப்ப சொல்றதா எடுத்துக்கணும் நாமோ. இயம் சீதா மம சுதா, அப்பேற்பட்டவள் தான், உன்னுடைய குலத்தை உனதாக்கி கொடுத்தாலே அவள் தான் சீதை. சீதை அப்படின்றதுக்கு கிருஷி துல்லியான ஒரு அர்த்தம். இந்த பயிர் வச்சா காத்தாலி சங்கானம் போய் பார்த்துட்டு வரணும், காத்தாலி சங்கானம் பார்க்கலன்னா கஷ்டம், பயிர் வாடி போயிடும். ஆனால்தான் பயிர் வைக்கிறவெல்லாம் காத்தாலி சங்கலம் போய் போய் பார்த்துட்டு வருவான். சாயம் பிராத்தா கஷேத்திர தரிசி பிரளயே பின்ன சீத தீ அப்படின்னு பெரியவாள் சொல்றான். பெரிய திருமொழி ஆழ்வாரே சொல்றார், ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே. நீ என்ன அப்படியா பண்றேன்னு கேக்குற திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பார்த்து. காத்தாலி சங்கலம் உன்னை வந்து சேவிக்க முடியும், நான் ஏதோ பிராமணன் தோட்டமா இருக்கேன், பிராமணனுடைய தோட்டத்துல ஒன்னும் இருக்காது, பயிர் வைக்கிறவா காத்தாலி சாயங்காலம் பார்த்துட்டு வரணும்ன்றா. அத மாதிரி பெருமாளே ராமா நீ காத்தாலி சாயங்காலம் ரெண்டு வேலையும் இவளை பார்க்கணும்ன்ற, பார்த்துட்டே அதுதான் உனக்கு சேமன்றார் ஜனகன் ராமனை பார்த்து. கஷமையா பிருத்திவி சமகான்னு ராமா உன்ன சொல்றாளே, உனக்கு பெருமை இல்லடா, இவளுக்குதான் பெருமை. சீதா லாங்கூல பத்தத்தின்னு, சீதானா பூமிக்கு பேரு, இவளுக்கு ரொம்ப பெருமைசாலி, இவதாண்டா பாத்துக்கோன்ற. ஹதிஹி இது சீதான்னு ஒரு விக்கிரகம் பண்ணிருக்கா பெரியவாள். ஹதிஹினா உன்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவள் அர்த்தம். கோப ஹதிஹி சீதா, அனிஷ்ட ஹதிஹி சீதா, கோபத்தையும் அனிஷ்டத்தையும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவள் சீதா. அப்ப அப்படிப்பட்ட சீதை இதோ என் கண் முன்னாடி இருக்கா, இவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கோன். வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதான். எல்லாரும் உன்ன சொல்லுவா இந்த விஷயத்த சொல்லி, ஆசிரிதன் கஷ்டப்பட்டானா உன்னால பொறுத்துக்க முடியாதுன்னு வா. ராமா அப்படி இல்ல, உனக்கு பரதுக்க அசகிஷ்ணுதான் காருண்யம் இருக்கு. அந்த காருண்யம் காரியம் கருணம் ஆரியேனு சொல்லி இவள்கிட்டதான் இருக்கோ தவிர, காருண்யம் உன்னிடத்துல ஏறிட்டு கொண்ட காருண்யம் தான் இருக்கு சீதா. இப்ப ராமனே இவள்கிட்டதான் காருண்யம் இருக்கு, இவளை பார்த்துக்கோன்ற. அப்பேற்பட்ட இல்லையா, நாராயணோ மம பதிஹி நது அந்ய புருஷோத்தம ஆசிரயே நியமம் கோரம் நாராயண பரீட்சையாம். வேகவதி சொல்றா, எங்க உத்தரராமாயணத்துல சொல்றா இந்த ஸ்லோகத்தை வேகவதி. அந்த வேதவதி சீதையா வந்திருக்கிறா, எதுக்குன்னா உன்னை பிரார்த்திச்சு வந்திருக்கா ராமா இவளை பாரு. இதே மாதிரி சீதைக்கு சொல்லிட்டே போறாருன்னு நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டே போறான் சீதைக்கு. லக்ஷ்மணாகச்ச பத்ரம் தே ஊர்மிளாம் உஜ்ஜதாம் மயாம். லக்ஷ்மணா வா ஊர்மிளை கல்யாணம் பண்ணிக்கோ. தமுவாச்ச ஜனகா பரதஞ்ச அப்யபாஷத பாணிங்கிஷ்வ மாண்டவியா பாணினா அரகுநந்தன. மாண்டவிய கல்யாணம் பண்ணிக்கோன்ற பரதனை பார்த்து. சத்ருக்னம் சாபி தர்மாத்மா பிரவீத் மிதிலேஸ்வர சுதகீர்த்தே மகாபாகோ பாணிங் கிண்ணி ஸ்வபாணினா அப்படின்னு சத்ருக்னன் பார்த்து சுதகீர்த்திய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணமா இருந்தாக இந்த சூர்ணிகையினால கல்யாணத்தை பூர்த்தியாக நாம பார்த்தோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் இனிதே முடிவடைந்ததாக இன்னையோட இந்த உபன்யாசம் இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன் நாளைக்கு பார்க்கலாம்.